ஒன்று கண்டே என் ஜன்னலில், கனவொன்று கண்டே உன் கண்களில், கரைகின்ற கண்மை அது சொல்லும் உண்மை, கரைகின்ற கண்மை அது சொல்லும் உண்மை, நிலவொன்று கண்டே என் ஜன்னலில். நான் பார்ப்பது